இப்போ இந்த கடைசி அதிகரணத்தினுடைய ஆறு சூத்திரங்கள். முதல் சூத்திரம் அங்கேஷு யதாசிரிய பாவா அங்கேஷு, அதாவது உத்கீதம் முதலான யாகத்துக்கு அங்கமா இருக்கு, அவைகள்லாம் எப்படி அந்த யாகத்தை ஆசிரியத்து அவசியம் அவைகள்லாம் எப்படி தனியாகணுமோ அங்கேஷு உத்கீதம் முதலான், அதாவது நமக்கு யாகம் அந்த யாகத்துக்கு உத்கீதம்ன்றது அங்கம், அது மாதிரி பிரயாஜாதிகள் அங்கம், எத்தனையோ அங்கங்கள் இருக்கு, அந்த அங்கங்களை எப்படி நியமேன ஆசிரியமாகும், அதாவது யாகமானது அதுக்கு அவசரமா இருக்கு, நியமேன ஆசிரியம் அர்த்தம் யாகத்துக்கோசம் நியமேன அனுஷ்டிக்கணும் அங்கங்களை, அந்த மாதிரி இந்த உத்தீத உபாதங்களை அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும், ஏன்னா பல உபாசனத்தை அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அத பலன் சொல்லப்படவே இல்லை, அதனால இதை ஆரம்பிச்சே ஆகணும், எப்பொழுதும் பண்ணணும், நியமமா பண்ணணும், நியதமாக உத்கீத உபாசனத்தை உத்கீதம்ன்றது ஒரு சாமம், அதை எப்படி யாகங்களில் தானம் பண்ணணுமோ அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த உத்கீத உபாசனை பார்க்கணும், அதையும் நியமையான பண்ணணும் அங்கமாக அங்கே யதா ஆசிரிய பாவம் அப்படின்னு சூத்திரம். முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் சாதாரண விஷயங்கள் ஏற்கனவே பார்த்துதான். அடுத்தது சிஷ்டே சிஷ்டி அப்படின்னு அர்த்தம் சாசனம் பண்றது விதிக்கிறது, என்ன விதிக்கிறது உத்தீதம் உபாசித்த அவ்வளவுதான் விதிச்சிருக்கு, இந்த பழத்துக்கோசனம் உபாசிக்கன்னு சொல்லல, பழத்துக்கோசனம் சொல்லல, பணம் எந்த ஆக்கியத்தில் இருக்கு, எதோ வித்தியாசி தவையில வீரியோத்தரங்கிறது, அது பவதின்றது, பவதின்றது நிகழ்காலம், அதாவது புகந்தது, அது விதிக்கிற பலன் இல்லை, அதனால அந்த இடத்துல வெறும் இதுதான் விதிக்கிறது இல்லை, வெறும் வச்சனம் அதிர்ஷ்டாவகம் தோற்றம் ஆகிக்கலாம், அதனால புரதோகனே வருகாவசி பணையதும் வாக்கியம், புரதோகனம் ஒரு காமிச்சு பாத்திரம், பால் கறக்கிற பாத்திரம், அத பசுகாமஸ்தி பணைய யாருக்கு காலில் வேணுமோ அவன் அந்த பாத்திரத்தை கொண்டு ஜலத்தை கொண்டு கட்டம், அங்க பணம் சொல்லிருக்கு தன்னாட்சி தெரியும், ஆனால் உத்கீத உபாதியை தேர்ந்த வாக்கியத்தில் பணம் சொல்லப்படவே இல்லை, அதனால இந்த இடத்துல உபாசனம் ஒன்றுதான் விதிக்கப்பட்டிருக்கு, அதுவும் அங்கமாக விதிக்கப்பட்டிருக்கு, அதனால இரண்டாவது சூத்திரத்தினாலையும் பூர்வபக்ஷமே உபாசனம் உத்தீத உபாசனம் நியமேன அமைச்சு சாகணும், இப்படி உத்தியோகத்த சாம காலத்தை அனுஷ்டித்தமோ அது மாதிரி இதையும் அனுஷ்டிக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு சூத்திரம் சொல்லிட்டேன். மூணாவதும் ஒரு பட்சம் சூத்திரம் சமாதானம் சமாதானம் நடந்தது, என்ன சமாதானம், யாரு உத்தியோகத்தை உபாசனம் பண்ணலையோ அப்போ ஹோதா பண்ற ஹோதா என்ன பண்றாரோ அதை வச்சிருந்து இந்த துர்கீதம் உத்கீதம் பண்ணல, உத்கீதம் பண்ணாதனால எந்த தோஷம் உண்டாச்சோ அந்த தோஷத்தை நிவாரணம் பண்ற அதுக்கு பரிகாரம் சமாதாரத்துல சமாதானம், ஒத்த உத்கீதத்தை பண்ணல அதனால அது துர்கீதமா இருக்கு, உத்கீதம் அல்லதா அல்லது அற்றதாக அந்த உபாசனம் அந்த கர்மா, அப்போ போட்டா பண்றதுனால இது சரியா போயிடுச்சு, அப்படின்னா பண்ணிதான் ஆகணும், பண்ணலைன்றதுனாலதான் தோஷம் வந்தது, அந்த தோஷமும் இந்த இவன் பண்ணானே யாரு ஹோட்டா ஹோட்டா பண்றதுனாலேயே சரியா போயிடுச்சுன்னு சமாதானம், அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் இவர்த்த அவசியம் உத்தீத உபாதனம் நீமையான அனுஷ்டிக்கணும், அதை அனுஷ்டிக்கணும்னாக்க தோஷம் வந்துடும், தோஷத்துக்கு பரிகாரமாகத்தான் இது சொல்லப்பட்டது, பாத்தா பண்றதுனாலேயே இது மூணாவது யுக்தி அவன் சொல்றது. நாலாவது யுக்தி குண சாதாரண, அதாவது உபாசன விஷயமான பிரணவம், அது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த உபாசனம், பிரணவத்தோடு கூட உபாசனம். அது எப்படி இருக்குது? அவன் என்ன ஓமிக்கு ஏதோ அக்ஷவன் சத்தியம் உபாசித்த ஓம்னு பிரணவம், அந்த பிரணவத்தை நித்தியதமாக நினைச்சுட்டு உபாசனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது. உபாசனம் பண்ணணும், உத்தியத உபாசனம், அதை உத்தியதம்ன்றது விசாரமா இருக்கு, வியாபிச்சிருக்கு. அதுல பிரணவம்ன்றது ஒரு அவயவம், அந்த பிரணவ அவயத்தை கொண்டு உத்தியத உபாசனம் பண்ணுங்கோ திருஷ்டி, அதையே வச்சுன்னு உபாசனம் பண்ணுங்கோன்னு தெரியும். அங்க சொல்றது தேனேயம் வித்யா வர்த்தது, இந்த பிரணவத்தினால உபாதம் செய்யப்படுற பிரணவம் இருக்கு, அதனால ஸ்ரீ வித்யா வர்த்தது. மூணு இதுவும் இருக்கு, என்னென்ன ஓமிதி ஆஸ்திராவயதி கத்தனம், உச்ச சுரத்தை கத்தி சொல்லணும், ஓம் உறக்க சொல்லி ஆஸ்திராவணம் பண்ணணும். அங்க இருக்கிற கேட்கும் வச்சுக்கள் அந்த மாதிரி ஓமிதி சம்சதி சஸ்திரம், அதாவது ராகம் இல்லாமல் கானம் இல்லாமல் மந்திரோச்சாரணம், மந்திரோச்சாரணம் சொல்லிச்ச குண அபிராமம், எந்த எந்த வஸ்துவை சொல்றோமோ அதனுடைய குணத்தை சொல்லணும். அது கூட எப்படி சொல்லணும்? பிரணவத்தை கொண்டு பண்ண ஓமிச்சு உத்காயத்தி, பிரணவத்தை சொல்லுண்டு கானம் பண்ண அப்படின்னா இருக்கு. அப்படி சொல்றதுனால இந்த உபாசனம்ன்றது எல்லாத்துலயும் வரணும். ஆகவே உபாசனத்தோட கூடின பிரணவம் தான் எல்லா இடத்துலையும் சந்தேகிக்கிறது, அது அவசியம் தேவை. ஆகவே இந்த நாலு ஹேதுனால நியமேன உபாதானம் பண்ணணும், உபாதனத்தை அனுஷ்டிக்கணும் யாகத்துக்கு அங்கமாக அப்படின்னு பூர்வபட்சி சொன்னான். அதுக்கு சமாதானம் சித்தாந்தம் சாய்க்கிறார், அது கிடையாது. என்ன இந்த உத்தியத உபாதனம் சொன்னே, அந்த உத்தியதம் இருக்கு அங்கம், சகபாவம் அங்கமா இருக்கிறது, அங்கமா இருக்கிறது வந்து இருக்கு, அது கட்டாயம் இல்லை. ஏன் சகபாவ அசுரே, அதாவது உத்தியத உபாசனங்கள்லாம் யாகங்கள்ல உத்தியதத்தை எப்படி அங்கமா அனுஷ்டிக்கிறோமோ இனியும் அனுஷ்டிக்கிறோமோ அந்த மாதிரி உத்தியத உபாசனத்தையும் அனுஷ்டிச்சு ஆகணும் அப்படின்னுட்டு நீ சொன்னையோ இல்லையோ நியமம் போட்டு சொன்னான், அது சரியன்னு. என்ன சகபாவ அசுதே, அதாவது உத்தியதம் வந்து அங்கமா இருக்குது உத்தியத உபாசனம் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. அங்கபாவம் இருந்தாதான் எப்பொழுதும் நியமமா சொல்லணும், அப்படி இல்லையே இங்க அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல, அதனால அது கிடையாது. சகபாவம் அசுரு வேத வாக்கியம் எங்கேயுமே சொல்லல, உத்தியதம் உபாசியதுன்னு சொல்லிட்டு அதுல பலன் எதுவும் சொல்லலதான். ஆனாலும் கூட இதைய வித்தியாசி சதையில வீரிய வஸ்திரம் பகுதி அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. வித்யான் துபியாக பற்றி, துபியாக பற்றி இருக்கிறதுனாலேயே இதனால புரிஞ்சுக்கலாம். இதே சாதனம் அந்த பலன், என்ன பலன்? வீரிய வஸ்திரத்துவம், வீரிய வஸ்திரத்துவன்ற ஒரு பலத்துக்கு இது வந்து இந்த உபாதனமானது சாதனமாக சொல்லப்படுகிறது. இதே வித்யா எது வித்யினால் செய்யப்படுகிறதோ அது அதுவும் சிரத்தையாக உகநடதா, நல்ல சிரத்தையோடையும் உகநடத்தினால வர ஞானத்தினாலையும் அல்லது உகநடதான்னாக்கா ரகசியமானும் சொல்லலாம். அதையே வீரியத்தை அதுதான் அதிகமான வீரியத்தை உடையதாக இருக்கு அப்படின்னு இருக்கு, அங்க வித்யா அப்படின்னு இருக்கு. அதனாலேயே தெரிஞ்சு சொல்லலாம், இது வந்து இந்த உபாசனமானது பண்ணினா வீரியஸ்தலம், மன்னனை என்ன படம் இல்லை அப்படின்னா புருஷார்த்தம் படத்தை குறித்து பண்ணதுதான் தன் வாக்கியத்தில் இல்லையே இன்னொரு வாக்கியத்தில் இருக்குன்னா கிடையாது அண்டாங்கி பாவம் ஏற்றுக்கலாம் தன் வாக்கியத்தில் இருந்தாலும் இன்னொரு வாக்கியத்தில் இருந்தாலும் சரி நமக்கு வேண்டியது ஏகாட்சம் வாக்கியார்த்தம் சொல்லத்தை ரெண்டுத்துக்கும் விரோதம் இல்லாமல் பார்க்கணும் அதுதான் பிரதானம் அதனால உத்தியோகாதீங்க படத்துல இறைவனத்தையாக ரோஜி என்று சொன்னத்துல ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பார்த்தாக்க உத்தியோகத்தை பண்ணுங்கோ அப்படி உத்தியோக உபாதம் நீங்க பண்ணீங்கன்னாக்கா அப்பதான் உங்களுக்கு வீரத்தருக்கு பலன் கிடைக்கும் இல்லைன்னா பலன் வராது அதனால தோழமே கிடையாது தனியா பலன் இருக்கு அந்த பலன் வேணும்னா பண்ணலாம் வேண்டாம்னா வேண்டாம் காமி கர்மாவுடைய சுரூபம் இதான் நித்திய கர்மம்னா அவசியம் பண்ணியாகணும் கிரச்சர்த்தமானா நித்தியம் பண்ணியாகணும் அங்கமானா நித்தியப்படி பண்ணியாகணும் ஒவ்வொரு யாகத்தையும் அவசிச்சு ஆகணும் ஆனால் காந்த கர்மாவா இருந்தா இஷ்டம் இருந்தா பண்ணலாம் இல்லைன்னா தேவையில்லை லோகத்திலேதான் சேஷம் காந்த கர்மாக்கள்னாக்க இஷ்டம் இருந்தாதான் வேதம் எவ்வளவோ கர்மாக்களை சொல்லி கொடுத்து சொல்ற பகுஷாக்காட்சியம் அப்படிங்கிற பல பல பலன்கள் ஒவ்வொரு பலனையும் எத்தனையோ பிரிவுகள் அப்படின்னா இருக்கு அப்படி இருக்கச்ச இந்த பலன்கள்லாம் கொஞ்சம் ஒன்னு ரெண்டு இல்லையே நிறைய பலன்கள் இருக்கு அது அத்தனையும் நம்ம அனுஷ்டிக்கிறோம்னா நிச்சயமா பண்ண வேண்டியது என்ன சந்தியாவனம் பண்ணணும் அஷ்டாட்சம் பண்ணணும் ஜெயம் பண்ணணும் பரமஸ்வரம் பண்ணணும் பிரம்மேந்திரம் பண்ணணும் ஆதாரம் பண்ணணும் எத்தனை பேர் பண்ணி இருக்கா எதுவும் பண்றதில்லை நிச்சய மாதிரியே நம்ம பண்றது குறைச்சிருக்கோம் அப்படி காமிக மாதிரி ஏன் போக போறோம் நம்ம போறது இல்லை நம்ம சம்பிரதாயத்தை தெளிவா வச்சுக்கல அதனால இந்த மாதிரி வேண்டாம் காமிகம்மாக்கள் அனுப்பிக்கவே வேண்டாம் அதனால உபாசனத்துல யாருக்கு தேவிபத்திரத்த பலன் வேணுமோ அவதான் அனுப்பிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அதே மாதிரி இந்த சோழ பேசணும் லட்சிய பிரதம நீதி ஊர் பகத்தி அங்கெல்லாம் பிரதமாந்தமா இருக்கு முதல் வேட்டது பிரதமி அதனால அங்க அங்கத்துவம் கிடையாது அதான் பணம் இல்லை ஜுகுன்றது கிறிஸ்தர்த்தம் ஆனால் ஜெயா கருவத்தையும் தெரியாது சாதனத்தை உபாசனத்தை சாதனமா சொல்றது தீவிரத்தை படத்து போடுறது அதனால இந்த இடத்துல அங்கத்துவம் கிடையாது இது புருஷார்த்தம் பலத்தை அபேட்சித்து பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் அதனாலேயே மீது எல்லா சமாதானமும் கிடையாது நேற்றையும் சொல்லிட்டோம் அதற்கு எதாவது விளைக்கிறேன் சோத்ர சோமநாத அப்படின்னா அப்புறம் அர்த்தம் என்ன யார் லவணபவன் கர்மாவ ஆரம்பிக்கிறான் அப்போ தீரோபாசனம் பண்ணி வீரத்தை திட்டு கொண்டாடுறோம் அப்படின்னுட்டு மொத்தம் ஆரம்பிக்கிறான் அந்த வீரத்தை பாருங்க ஆசைப்பட்டு பண்ண ஆரம்பிச்சு பண்ணாம விட்டான் அப்போ சோத்ர சோமன் போகா பண்றதுனால நமக்கு தெரியாது அவ்வளவுதான் அர்த்தம் அதனால இந்த இடத்துல கிடையாது அப்படிங்கிறத அந்த சூத்திரத்தை நான் சொல்லிட்டேன் இன்னொன்று ஒன்று சொல்றேன் தரிசனாச்ச இந்த உபாதனம் இருக்கு உபாதான அணியணும் அவசியம் பண்ணியே ஆகணும்ன்றது இல்லை இந்த உத்தியோக உபாசனம் பிரம்ம வித்தியே நமஷ்டம்தான் நமக்கு மோட்சம் வேணும்னா பண்ணலாம் இல்லாத போனாக்க பெருமை இந்த லோகத்தில் சிறுத்தளவு வச்சுட்டு கஷ்டப்பட்டு பண்ணலாம் எவ்வளவோ இது நாலாம் அத்தியாயத்தில் சொல்லிச்சு இவரு நான் அப்படி உபதேசித்தேன் இப்படி உபதேசித்தேன் ஆனால் நிறைய பேர் விரலால் ஆயிட்டார் நிறைய பேர் இல்லை இப்போ பிரம்ம வித்யா நிஷ்டா எல்லாம் ரொம்ப குறவாயிட்டான்ட்டு பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிற கலையுகத்துக்கு முன்னாடி பிறகுக்கு முன்னாடி துவாபரயுகத்தை பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார் இந்த மாதிரி பிரம்மத்துக்கு எல்லாம் குறவாயிட்டா மத்தியோக நிஷ்டாலே ரொம்ப கம்மியா இருக்கா அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்டு அதனால நம்ம இஷ்டம்தான். ஏன் அப்படின்னா தரிசனம் ஆச்சு. என்ன தரிசனம்? ஏவங்க தலை பிரம்மா யஜ்யம் யஜமானம் சர்வாம்சரத்து அபிரக்ஷதி. அதாவது பிரம்மா பிரதமக பிரம்மா அவர் அவர் என்ன பண்றாருனா இது மாதிரி தெரிஞ்சுக்கிறாராம், உபாரணத்தினால் தெரிஞ்சுட்டாராம். இவர் தெரிஞ்சின்றதுனாலேயே யாகத்தை ரசிக்கிற யஜமான ரசிக்கிற ரிச்சுக்கள் ரசிக்கிற அப்படின்னு சுரிய சொல்லிடுச்சு. இந்த இது அவசியம் பண்ணி ஆகணும்னா என்ன சொல்லுவாங்க, நீங்களா பண்ணிதான் ஆகணும். யார் பண்ணாலும் உங்களுக்கு பலன் வராது, யார் பண்ணாலும் பலன் வராது. அதனால நீங்கள்லாம் இதை அனுப்பிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி சொல்லவே இல்லை. என்ன சொல்லிடுச்சு? பிரம்மாவனுடைய ஞானத்தினால எல்லாருமே ரசிக்கப்படுறார், யாருமே ரசிக்கப்படும், இந்த இதமாவும் ரசிக்கப்படுவான், ரசிக்கர்களும் ரசிக்கப்படுவார்கள். இது கணக்கு நியமமும் அனுப்பிச்சாலும் என்ன சொல்லணும்? அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் பண்ணியே ஆகணும் அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லவே இல்லை. அதனால இதெல்லாம் இந்த இதுவே தப்பு இருக்கு. உங்களுடைய பூர்வபட்சமே ரொம்ப தவறு. ஆகவே அதனால இப்ப என்னாச்சு? யாகம் யாகத்துக்காங்கம் உத்தீதம், அந்த உத்தீதம் சாமத்தேஷம், அது ஆனால் நியம நியதமா அங்கமாக்கலாம். ஆனால் அந்த உத்தீத விஷயமான உபாசம்ன்றது அதுக்கு தனியா பலன் உண்டு. என்ன பலன்? வீரியவத்தலத்தம். அந்த வீரியவத்தலத்துவானது இவருக்கான எஜமானன் யார் ஆசைப்படுறானோ அவனுக்கு வந்து இருக்காது. அதனால நீங்க பண்ண வேண்டியது இல்லை. அதனால இப்படி 26 அதிகரணங்கள், அவங்க 26 அதிகரணத்துல உத்தியோக உபாசனத்தை அவசியம் அனுப்பிச்சே ஆகணும் அப்படின்றதெல்லாம் இன்னும் கிடையாது. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த அதிகரணத்தை தெரிவிச்சுட்டு இப்போ அதுக்கு மேல இந்த பாதத்தில் சொல்லப்பட்ட அதிகரணங்கள் 26 அதிகரணங்கள் அத 3 ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சங்கரிக்கிறார். தேசிகன் 1 ஸ்லோகத்தினாலேயே சமைச்சிருக்கார். ஆனால் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, நமக்கு அந்த யோகியதை இல்லை. அதனால சுவாமி என்ன பண்றாருனாக்கா அது 3 ஸ்லோகத்தினால காமிக்கிறார், 3 ஸ்லோகத்தினால அதை திருப்தி காமிக்கிறார். அதுல முடிஞ்ச பிரியம்தான் உங்களுக்கு ஏற்கனவே வரத்து அதிகரணங்கள் தான். ஒவ்வொரு அதிகரணத்தினால சுத்தமான விஷயம் என்ன அப்படிங்கறத சொல்றேன். பிராண வித்யைக்கபாவாஹ சர்வாசு ஆனந்ததாதேஹே குணிவத் அனுததிஹி பிராணவாசஸ்பதிஹி சாண்டில்யக்கியம் விபத்ய சிதிரஹரஹமோ சம்பிரதே ஸ்தானதீமா கும் வித்யாயா விவேதா அத்யயனனிய ததா சன்னவித்யாதிகானோ. 10 அதிகரணங்கள், அதிகரண விஷயங்களை விசாரிக்கிறோம். 1, முதல் அதிகரணம் சர்வ வேதாந்த பத்திய அதிகரணம். அதில் என்ன சொன்ன? தஹர வித்யா, வைஷ்வான வித்யா, இந்த மாதிரி வித்தியெல்லாம் படிக்கப்பட்டிருக்கு. இது 2 உபநிடத்து 3 உபநிடத்து தான் படிக்கப்பட்டிருக்கு. அவைகள்லாம் ஒவ்வொரு உபநிடத்திலும் தனித்தனியா தான் படிக்கப்பட்டிருக்கு. அதனால பேதமா அல்லது வித்தியக்கியமா, வித்யா பேதமா வித்யா ஐக்கியமா அப்படின்னு சந்தேகம் வந்து வித்தியக்கியம் தான் அப்படின்னு முதல் அதிகரணத்துல சித்தாந்தம் பண்ணார். அது சொல்ற வித்தியக்கிய வித்தியக்கியத்தான் கிட்டாச்சு. 2, உத்தியேத வித்யா விதய கட்டஜனம். உத்தியேத வித்யா இருக்கு பாருங்கோ, அது 1, 2 பிரதான நிபுணத்திலையும் உத்தியேத வித்தியா இருக்கு, சாம்பார் நிபுணத்திலையும் உத்தியேத வித்தியா இருக்கு, அது 2, 1 அப்படின்னு கேட்டு அது 2 ஒரு பட்சம். ஆனால் 1 ஒரு பட்சம், 2 சித்தாந்தம், வித்யா பேரம் தான் அப்படிங்கறத நவரா பிரகரண வேதா பரவரிய அப்படின்னுட்டு அது காரணங்கள்லாம் சொல்லி വിദ്യാഭേദത്തെ സ്ഥാപിച്ച് അന്യദാസ്വാധികരണം രണ്ടാമത്. അതിനപ്പുറം മൂന്നാമത് സർവാഭേദാധികരണം. സർവാഭേദാധികരണത്തിന് പ്രാണവിദ്യ ഇരട്ടി. പ്രാണവിദ്യ ഒരേ വിദ്യ അല്ലാതെ പല രണ്ട് വിദ്യ അമ്മയും കേട്ടിട്ട് പ്രാണവിദ്യ ഒരേ വിദ്യതാണ് അപ്പിട്ടോ സർവഭേദാധികരണത്തെ ഒരേ വിദ്യതാണ് ജ്യേഷ്ഠ്യം ശ്രേഷ്ഠ്യം അങ്ങനെ സംബന്ധപ്പെട്ടിട്ട് അത് ഒരേ വിദ്യതാണ് അപ്പിന് അതിന്റെ തീരുമാനം പറഞ്ഞു സൊന്നേ പ്രാണവിദ്യ മൂന്നീകരണ. നാലാമത് സർവാസു ആനന്ദതാതേ ഗുണിവത് അനുഭൂതി ആനന്ദാചരീകരണം. ആനന്ദാചരീകരണത്തിന് അനൈത്തു വിദ്യകളിലും സത്യത്വം ജ്ഞാനത്വം അനന്തത്വം ആനന്ദത്വം അമളത്വം ഇന്ന് അഞ്ച് തിരുക്കല്യാണ ഗുണം കഴിയും അവശ്യം അങ്ങനെ സ്വരൂപണയുള്ള സ്വരൂപണയുള്ള ധർമ്മങ്ങള് എല്ലാ വിദ്യകളിലെയും അവശ്യം അണുസന്ധാനം പണ്ടണം അപ്രീന്ത ആനന്ദാ തീരുമാനം തന്നെ എപ്പി ഗുണിവത് അനുഭൂതി എപ്പി ഗുണിയാണ് ബ്രഹ്മസ്വരൂപത്തെ ബ്രഹ്മത്തെ ഗുണിയാണ് ബ്രഹ്മത്തെ എപ്പി അനുസന്ധാനം പണ്ണോ അന്ത മാതിരി ഇന്ന് ആനന്ദത്വം ആനന്ദത്തിന് മുഖ്യമാണ് കല്യാണ ഗുണം എന്ന് ഓരോരുത്തർക്കും നമുക്കെല്ലാം വിജ്ഞാനം വിജ്ഞാനം വിജ്ഞാനം വിജ്ഞാനമയും അവണ്ടിക്കാണ് പരമാത്മ ആനന്ദമയം അയാൾ ആനന്ദമയാണ് ആകവേ അന്ത ആനന്ദത്തോടെ എന്തരമാണ് അതനാണ് ആ അന്ന് സത്യജ്ഞാനത്തെ ആനന്ദത്വം ആനന്ദത്വം അമളത്വം അതിന് ആനന്ദത്തെ പ്രധാനമായി സംസാരിച്ചത് ആനന്ദാതേ ഗുണിവത് അണുഗതി എപ്പടി ഒരു ഗുണി ഗുണത്തെയുടെ ബ്രഹ്മത്തെ നമ്മ എപ്പി അണുഗുണ്ടാകുമ്പോ അവനുടെ ഗുണങ്ങൾ ഗുണിയാക്കാമൻ അത് സുരവണയുടെ ധർമ്മങ്ങൾ ഇന്ന് സുരവണയുടെ ധർമ്മങ്ങൾ ഇല്ലെന്നാക്ക നമുക്ക് ജ്ഞാനം വരാതെ ബ്രഹ്മസ്വരൂപ ജ്ഞാനമേ വരാതെ ബ്രഹ്മസ്വരൂപ ജ്ഞാനമേ വരണേന്നാക്ക നാം എപ്പടി ഇത് പണ മുടിയും അതനാല ഗുണിവത് അണുഗതി ഇത് നാലാമത് അധികരണത്തിനുടിയ താത്പര്യം. അഞ്ചാമത് അധികരണം കാര്യാഖ്യാനാധികരണം. കാര്യാഖ്യാനാധികരണത്തിന് എന്നെ തൊട്ടുണ്ട് അപ്പൊക്ക പ്രാണവാസ്തു ദൃഷ്ടി അത് കേട്ടിട്ട് ഒന്ന് സണ്ട പോകുമ്പോഴോ ഇന്ദ്രിയങ്ങൾ പ്രാണം ഇതെല്ലാം സന്തോഷപ്പെട്ടു യാറ് വസ്തു യാറ് വസ്തു അതിന് കവിയ പ്രാണം താ മുഖ്യപ്രാണം താ മുഖ്യപ്രാണെന്ന വസ്തു സ്വന്തം ഒന്ന് അത് കേട്ടത് എനിക്ക് ഇത് വസ്തുവാണ് ചെന്നേ വാസ ഉടനെ ഇവയെല്ലാം ചൂടത് അപ്പോ വാസ അപ്പൊ ജനന്ത വാസം വസ്ത്രം അതിനാല് പ്രാണനക്ക് വസ്ത്രമാർക്കത് ഇത് ജനം കഴിയും അപ്പഴേ നടന്നു പറഞ്ഞു പ്രാണവാസത്വത്തിൽ ഉമ്മയിലേ വസ്ത്രമില്ല ആണാൽ പ്രാണത്തിക്ക് ജനന്ത വസ്ത്രം ഒരു സൃഷ്ടി ഒരു ഭാവന പണ്ടണം ഭാവന പണ്ടണം അതേ കിട്ടുന്നത് കാര്യാഖ്യാന അപൂർവം കാര്യാഖ്യാന അധികരണം അഭിനട്ട് അഞ്ചാമത് അധികരണത്തിനുടിയ അർത്ഥമത് ആറാമത് അധികരണം സ്വാതന്ത്ര്യയ്ക്ക് എന്ത് പറ്റിയ അതൊന്ന് സമാനാധികരണം. സമാനാധികരണത്തിന് സ്വാതന്ത്ര്യ വിദ്യയിൽ വേറെ വ്യക്തിയുടെ അഗ്നിയുടെ ബൃഹദാരണ്യ അങ്ങനെ ബൃഹദാരണ്യത്തെയും ഇതേ ഇടത്തിന്റെ വിചാരം വേണ്ട എന്നിട്ട് കടതിയിലെ ഇതുകൊണ്ട് ഒരേ വ്യക്തിയതാണ് സാന്നിധ്യ വ്യക്തിയെ ഒരേ വ്യക്തിയതാണ് അപ്പിട്ട് അംഗ തീരുമാനം കൊണ്ടൊക്കെ തിരിച്ച് മുതല്ല ഇതുകൊണ്ട് ഭേദം ഉണ്ടോ അപ്പൊ ഭേദമേ കിടയാത് ഐക്യമായി തോട്ടുന്നു അപ്പിങ്കത് സാന്ധ്യ വ്യക്തിയെ പറ്റി ഇന്ന് സമാധാനം അത് പറ്റ അതന് പിറക് സംബന്ധാധികരണം ഏതാധികരണം സംബന്ധാധികരണം അതിലെന്നെ വ്യാഹൃതി ബന്ധം വ്യത്യാസം വ്യാഹൃതി ஒம்பது ஒம்பதாக ஒன்பதாக வியாழதி, அந்த வியாழதி அதை வச்சு வந்த பண்ண இருக்கு. அதுல சொல்லச்ச ஒரு புருஷன் கண்ணுக்குள்ள இருக்கான், இன்னொரு புருஷன் சூரிய மண்டலத்தில் இருக்கான், ஆதித்ய மண்டலத்தில் ஒருத்தன், அக்ஷ மண்டலத்தில் ஒருத்தன், கண்ணுக்குள்ள இருக்கான். ஒருத்தனுக்கு அகம்னு பேரு, இன்னொருத்தனுக்கு அகஹன்னு பேரு. இப்படி இருக்கிறதுனால இவைகள்லாம் ஒன்றும் வேறையா, ஒன்னா வேறையா, யார் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஊரை பற்றி சொன்னான். ஒண்ணுதான் அப்படின்ட்டான். அது கிடையாது, ஒரே வித்தியன்னு அங்க சொல்லவே கிடையாது. ஏன் அகஹான்னு ஒரு பேரு, அகம்னு பேரு. அது மாதிரி ஸ்தானமும் இருக்கு. ஒத்தனை ஆதித்ய மண்டலத்தை ஒருத்தருக்கான், இன்னொருத்த அக்ஷய மண்டலத்துல கண்ணுக்குள்ள இருக்கான். அதனால ஸ்தான பேதமும் இருக்கு. இப்படி ஸ்தான பேதம் இருக்கிறதுனால, நாம பேதம் இருக்கிறதுனால இவைகள்லாம் உபாசனத்துல அனுசந்திக்கப்பட வேண்டும். அனுசந்தேகங்களா இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து வித்யா பேதம் வந்துடணும். வித்யைக்கும் சொல்லக்கூடாது, ஒரு பட்சி வித்யைக்கும் சித்தாந்தியோ வித்யைக்கும் சொல்லக்கூடாது. அதனால இந்த சம்பந்தாதிகளத்துல இருப்பாரம் அகம் அகஹ, இது ரெண்டுத்துக்கும் அது மாதிரி ஸ்திதி ஸ்திதி ஆதித்ய மண்டலம் தானம் இன்னொன்னதுக்கு அக்ஷயம் இன்னொரு புருஷன் இவாளுக்கு விபத்திய சொல்லப்பட்டது, பிரிக்கப்பட்டு சொல்லப்பட்டது. அடுத்தது சம்பிரத்தெடியான சம்பிரதேயே ஸ்தான சினிமா, அதாவது சம்பிரதிச்ச திவ்யாஸ்திச்ச அனயோஸ்தமாக, அதாவது அனாரத்தியாதீதம் சிறவாக்கியம். ஒரு பிரம்மவித்திய சொல்லாது, பொதுவா பிரம்மனுடைய குணத்தை நான் சிக்க போறேன், அந்த மாதிரி வாக்கியம். அங்க வந்து பிரம்ம ஜேஷ்டா வித்யாஸ்தம் பிரதமம் பிரம்மா ஜே ஜேஷ்டம் திவ மாதுதான அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதுல என்ன அர்த்தம், பிரம்மத்துல நிறைய உகந்த வீரியங்கள் சக்திகள் அதெல்லாம் அது சேர்க்கப்பட்டிருக்கு, நிறைய பிரிக்கப்படுகிறது பிரம்மத்தினால. அந்த மாதிரி இந்த பிரம்மமானது அந்த காலத்துல சுகலோகத்தை வியாபித்திருந்தது. இந்த மாதிரிலாம் நாலு வாக்கியம். அதுல பிரம்ம பூதானம் பிரதம உதவி, பிரம்மந்தான் முதல்ல இருந்தது. ஏனாவது பிரம்மனா பிறப்பிடும் கஹ, அந்த பிரம்மத்தோட யாராவது போட்டி போட முடியும் அப்படின்னுட்டு நாலு வாக்கியங்கள் நாலு விஷயங்கள். அதுல முக்கியம் சம்பரணம், அந்த மாதிரி ஜிலோக வியாப்தி, இது ரெண்டும் அனாரத்யாதி. ஒரு உபாசனத்தை உள்ள சொன்ன ஒரு உபாசன தகரத்தியா சொன்னா அது தகரத்தேக்கு, பாண்டியத்தியா சொன்னா பாண்டியத்தேக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அனாரத்யாதி ஒரு பிரகரணத்துல சொன்ன ஒரு வித்தியாசமான, அதனால இத வந்து எல்லாருமே வச்சுக்கலாம், ஒரு நியமம் சொல்ல வேண்டாம், இங்கதான் இருக்கு இங்க வேண்டாம் அப்படின்னா சொல்ல முடியாது. அப்படின்னு பொறுபட்சாட்சம் அது கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து திரோக வியாப்தின்னு கொஞ்சம் அது பெரிய இடம், அதாவது உபாசனம் மகஸ்தான் அல்பஸ்தான் சொர்க்கலோகம் பெரிய லோகம், அந்த லோகத்தை வியாபித்து இருக்கிறோம். அப்படின்னா கண்ணுக்குள்ள இருக்கிறது, சதயத்துக்குள்ள இருக்கிறதுன்னா அல்பஸ்தானம். அல்பஸ்தானத்துக்கும் மகஸ்தானத்துக்கும் திரோகம் இருக்கு. அதனால திரோகத்துல படிக்கப்பட்டிருக்கு, திரோகத்தை வியாபித்திருக்கான் இங்க படிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் சக்தி சம்பரணம் அது எதனால் அன்வயிக்கும் அப்படின்னா வயசான வித்தியை இந்த மாதிரி வித்தியைகள் அன்வயிக்கும் மகத்தானம். அதே அதே அம்பரியாமியா இருக்கிறது, அதயத்துக்குள்ள இருக்கிறது, கண்ணுக்குள்ள இருக்கிறது, சூக்ஷமாக இருக்கும் அல்பஸ்தானம், அது உள்ள ஏன் வரமாட்டான் அது சொல்றது. ஆகவே ஸ்தான சீமா, ஸ்தானத்தினுடைய எல்லையை சில வித்தியைகள் பிரம்மாண்டமான வித்தியைகள், அதாவது பெரிய பெரிய இடத்தை பற்றி சிலவாழ் தெரிஞ்ச இடத்துலாம் சில வித்தியைகள்னா அப்படி கிடையாது. அதாவது அல்பமான வினோத யாத்திரது பெரிய இடத்தை யாத்திரிக்கிறது அதனால் அல்பமான ஸ்தானமான ஹிருதய குகையில வச்சு நம்ம உபாசிக்கிறது வேற விஷயம் அந்த அங்கீகாது. அதனால ஸ்தான சீமையை பண்றது சீமானாக்க எல்லை அது சாய்க்கிறது. அதனால இது வந்து எட்டாவது அதிகாரத்தினுடைய பாரம்பரியம். அதே மாதிரி அந்த இது புருஷரிக்கலாம் சாம்பாக்கிய வருடத்திலேயே புருஷன் அப்படின்னு அவன் ஆயுதத்தை பிரிக்கிறது, அதை வச்சு அந்த சொல்றது அவனுக்கு அதுல பலன் என்ன, அவனுக்கு ஆயுதம் கிடைக்கும் பலமே. ஆனா எத்தனை அவனிடத்துல புருஷவர்த்தி இருக்கு, அந்த புருஷவர்த்தியில என்ன சொல்றது அப்படின்னாக்க ஞாபகத்தியைக்கு அங்கம் சரணாகிக்கிறது பிறந்தோ அதுக்கு அந்தமா இருக்கு. அப்படி அந்தமா இருக்கிறதுனால இது ரெண்டும் வேற வேற வித்தியா அல்லது ஒரே வித்தியா அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் ஒரே வித்தியை தான் போட்டு பேர் ஒரே பேர். அந்த ஞாபகத்தியால பலனே இல்லை, தைத்திரியத்தில் இருக்கக்கூடிய புருஷவர்த்திக்கு பலனே இல்லை, இங்க இருக்கிற பலனை அங்க போட்டுக்கோ அது ரெண்டும் ஒரே வித்தியாசம். அதுவே தப்பு. ஏன் தப்பு அப்படின்னு சொன்னாக்க அந்த பலன் ஆயுஷ் தப்பு பூர்ண ஆயுஷ் அடையத்தான் சாந்தோகத்தில் இருக்கக்கூடிய புருஷர்த்திக்கு பலன். ஆனால் இந்த தைத்திரிய மண்டலத்தில் இருக்க பலன்போ அதுக்கு பலன் என்ன அப்படின்னா ஞாபகத்திற்கு என்ன பண்ணணும் அதுக்குதான் அந்த பலனே இந்த பலன். அதாவது பிரம்மபிராப்தி பிரம்மனான பெருமாள் அடையிறதுதான் மோக்ஷ பிராப்தி பலன். அதனாலே தெரிஞ்சு போச்சு அது வேற. அதனால இந்த சாந்தோக்கிய குணத்தில் சொல்லப்பட்ட புருஷவித்தி தைத்திரியத்தில் சொல்லப்பட்ட புருஷவித்தி இந்த ரெண்டும் வேற வேற. அதான் சொல்ற பொன்வித்தியாய விபேதா. அதே மாதிரி பத்தாவது தீரம் இதுல வேதா தெரியாது அங்க வாக்கியம் இருக்கு வந்து ஒவ்வொரு குணத்தையும் ஆரம்பிக்கிறேன் இரண்டுக்கு சன்னம் விசேஷம் வருணம் அந்த மாதிரி யாகத்தை வச்சு சுக்கம் பிரவித்திய ஹிருதயம் பிரவித்திய அப்படின்னா இதெல்லாம் இடம் இடம் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பட்சி இது வந்து வித்தியைக்கு தான் அங்கம் ஏன்னா உலகம் வந்ததே இருக்கு பிரம்மாட்சியர்களை சொல்றதுக்கு வந்துடும்னா இவைகள்லாம் அதனால பிரம்மாட்சியர்கள் சொல்லப்பட்டது முழுக்க முழுக்க சொல்லப்பட்டுள்ள அதனாலதான் இவைகள்லாம் அன்னைக்கு ஆகவே சொன்னான் மந்திரங்கள் அவை அனைத்துமே வந்து பிரம்மவித்தியத்தினா அங்கம் அப்படின்னு பொருட்சி ஏன்னா இங்கே சுக்கரம் தெரிவித்து அதையும் தெரிவித்து அதயத்தை கிழிச்சி அவனுடைய வீரியத்தை கிழிச்சி அப்படின்னா பரம சாத்திகமான யோகி பக்தி யோக நிஷ்டன் அவன் போய் இந்த மாதிரி கருதலை பண்ணுவான கிழிச்சி அத்தை கழிச்சு இத்தை கழிச்சுன்னு சொல்லுவாங்க அதை போய் நான் பண்ணுவானா பண்ணவே மாட்டான் பண்ணவே மாட்டான். ஏன்னா பரம சாட்சிகன் சத்தியக்கு மனசன் பண்ண அப்படிப்பட்டவனுக்கு இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு அழகி வராது உலகண்ட பத்தி வரவே வராது. நமக்கு இதுல ஒரு விஷயம் சொல்ற நான் வந்து யஜ்ஞானம் ஜபயஜ்ஞோஸ்மி நானு எத்தனையோ யாகங்கள் இருக்கு, அந்த யாகத்துல நான் ஜபயஜ்ஞன். ஜபயஜ்ஞன் ஜபயஜ்ஞன் அர்த்தம் வேதத்தை ஜபிக்கிறது, மந்திர ஜபம், பிரம்மஞ்சம், இந்த மாதிரிலாம் பண்றது, அதுதான் இருக்கேன். அதுக்கு சுவாமி எழுதுகிறேன் அட்டகாரமா கேட்கிறார். பாப்திக கிரேசராளா இருக்கிறவா இந்த மாதிரி ஆட்டை வெட்டி கிட்ட வச்சுலாம் யாகம் பண்ண மாட்டார். அவளுக்கு போய் அதெல்லாம் இஷ்டே கிடையாது, அதனால அவள் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டது. அதனால இந்த மாதிரி கஷ்டம்லாம் அவளுக்கு பிடிக்காது, பிடிக்காததுனால ஜபம் பண்றதுனால எப்பொழுதும் பண்றது நம்மளையே சொல்றது. இப்ப பார் பயம் அவனும் நாடம் பண்ண பயத்தை அவனும் அவனையும் பண்ணுறோம், மனதுக்குள்ள அஷ்டாட்சம் பண்ணுறோம், தயாரும் நாம் பண்ணுறோம், அந்த மாதிரி தவத்துவம் சொல்லுங்கள், பொழுது வேண்டும் பயத்தை சொல்லுறோம், அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் எப்படி ஆகவே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால இதையெல்லாம் வந்து அது மாதிரி அதை எப்படி பண்ண மாட்டாளோ அந்த மாதிரி சம்மாவித்த சொல்லாம் சகனாவது சகனோ குணத்து என்ன அர்த்தம் சேர்ந்து பேசுறா. நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா ரசிக்கிட்டோம், ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம், இந்தியம் கரவாவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வீரியத்தோட அத்தியனம் பண்ணலாம், ரெண்டு பேரும் தேஜஸ்வியா இருக்கலாம். அப்படி எப்படின்னா சொல்றது இதெல்லாம் அத்தியனத்துக்கு தான் சமர்த்தம். மற்றபடி நீ சொல்ல மாதிரி யாகத்துக்கு பிரம்ம வித்தியாங்க, பிரம்ம வித்தியன்னா உலகத்து முழுக்க பிரம்ம வித்தியான்னா அது எத்தனையோ கதையெல்லாம் இருக்கும், அவையெல்லாம் தெளிச்சு பிரம்ம வித்தியா மாத்திரம் இருக்கணும். அதுல கூட கல்யாண குணங்கள் எது உபாசிக்கணுங்களோ அதை வந்து உபாசிக்கணும். அப்படின்னா தீர்மானம் பண்ணி அரட்டையும் பார்த்து அப்படின்னா சொன்னதுனால இந்த இடத்துல இந்த சம்பவத்தை சொன்னதுலாம் பிரம்ம வித்தியை சார்ந்த இல்லை வேதாத்தியனத்துக்கு விஷயமாக சேர்ந்து அதனால தான் அங்கமா இருக்கும் அப்படிங்கிறது. இந்த ஸ்லோகத்தினால பத்து அதிகாரங்களுடைய பாடம் சொல்லப்பட்டது. பாருங்க ீதரிவாணவிமாயோதோனமீத நாலாம் பாடம் வரைக்கும்.